ಅಸ್ಮದ್ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಹರಿಶ್ರೀ ಗಣಪತಯೇ ನಮಃ. ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ. ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ. ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ. ಜನ್ಮಾದ್ಯಸ್ಯೇದೋನ್ವಯಾತಿತರತಶ್ಚಾರ್ಥೇಷ್ವಭಿಜ್ಞಸ್ವರಾಟ್ ತೇನೇ ಬ್ರಹ್ಮಹೃದಾಯ ಆದಿಕವಯೇ ಮುಖ್ಯಂತಿ ಯತ್ಸೂರಯಃ. ತೇಜೋ ವಾರಿ ಮೃದಾಂ ಯಥಾ ವಿನಿಮಯೋ ಯತ್ರತ್ರ ಸರ್ಗೋ ಮೃಷಾ ಧಾಮ್ನಾ ಸ್ವೇನ ಸದಾ ನಿರಸ್ತಕುಹಕಂ ಸತ್ಯಂ ಪರಂ ಧೀಮಹಿ. ಧರ್ಮ ಪ್ರೋಜ್ಜಿತಕೈತವೋತ್ರ ಪರಮೋ ನರ್ಮಚರಾಣಾಂ ಸತಾಂ ವೇದ್ಯಂ ವಾಸ್ತವಮತ್ರ ವಸ್ತು ಶಿವದಂ ತಾಪತ್ರಯೋನ್ಮೂಲನಂ. ಶ್ರೀಮದ್ಭಾಗವತೇ ಮಹಾಮುನಿ ಕೃತೇ ಕಿಂ ವಾ ಪರೈರೀಶ್ವರಃ ಸದ್ಯೋ ಹೃದ್ಯವರುಧ್ಯತೆ ಅತ್ರ ಕೃತಿಭಿಃ ಶುಶ್ರೂಷಿಭಿಸ್ತಕ್ಷಣಾ. ನಿಗಮಕಲ್ಪತರೋರ್ಗಳಿತಂ ಫಲಂ ಶುಕಮುಖಾತ್ ಅಮೃತದ್ರವಸಂಯುತಂ ಪಿಬದ ಭಾಗವತಂ ರಸಮಾಲಯಂ ಹುರಹೋರಸಿಕಾ ಭುವಿ ಭಾವುಕಾಃ. ಯಂ ಪ್ರವ್ರಜಂತಮನುಪೇತಮಪೇತಕೃತ್ಯಂ ದ್ವೈಪಾಯನೋ ವಿರಹಕಾತರ ಆಜುಹಾವ ಪುತ್ರೇತಿ ತನ್ಮಯತಯಾ ತರವೋಭಿನೇದುಃ ತಂ ಸರ್ವಭೂತಹೃದಯಂ ಮುನಿಮಾನತೋಸ್ಮಿ. ಯಸ್ವಾನುಭಾವಮಖಿಲ ಶ್ರುತಿ ಸಾರನೇಕಂ ಅಧ್ಯಾತ್ಮದೀಪಮತಿ ತಿತೀರ್ಷತಾಂ ತಮೋಂಧಂ ಸಂಸಾರಿಣಾಂ ಕರುಣಯಾಃ ಪುರಾಣ ಗುಹ್ಯಂ ತಂ ವ್ಯಾಸಸೂನುಪಯಾಮಿ ಗುರುಂ ಮುನೀನಾಂ. ನಾರಾಯಣಂ ನಮಸ್ಕೃತ್ಯ ನರಂ ಚೈವ ನರೋತ್ತಮಂ ದೇವೀಂ ಸರಸ್ವತೀಂ ವ್ಯಾಸಂ ತತೋ ಜಯಂ ಉದೀರಯೇತ್. ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕೀ ನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ. ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಯಸ್ಯ ಸರ್ವ ಪಾಪ ಪ್ರಣಾಶನಂ ಪ್ರಣಾಮೋ ದುಃಖ ಶಮನಃ ತಂ ನಮಾಮಿ ಹರಿಂ ಪರಂ. ಸ್ಮೃತೇ ಸಕಲ ಕಲ್ಯಾಣ ಭಾಜನಂ ಯತ್ರ ಜಾಯತೆ ಪುರುಷತ್ತಮಜಂ ನಿತ್ಯಂ ವ್ರಜಾಮಿ ಶರಣಂ ಹರಿಂ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಜಾನಕೀ ಕಾಂತ ಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಶ್ರೇಷ್ಠಪತಿಯಾದ ಭಗವಾನ್ ಪರಮ கருணையினால ஜீவன்களை உத்தாரணம் பண்றதுக்காகவே இறங்கி வரார். இதுதான் அவதாரம் அப்படிங்கிறது. பகவான்னா யாரு? ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன பிரமாணம்? பகா அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஞானம் சக்தி வீரியம் தேஜஸ் பலம் பரமாதிகாரம் அப்படிங்கிற ஐஸ்வர்யம், இந்த ஆறு குணங்கள் நிரம்பி இருக்கிறவர் தான் பகவான். இந்த ஆறு குணங்கள் யாருக்கு இருக்கோ அவளை பகவான் என்று சொல்லலாம். இந்த ஆறு குணங்களும் பரிபூர்ணமா இருக்காம் பகவானுக்கு. அதனால ஸ்ரீமன் நாராயணனே பகவான் என்று உறுதியாக சொல்றோம். அந்த பகவான் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி? பிரத்யட்சமா தெரிஞ்சுக்க முடியுமா கேட்டா முடியாது. ஏன்னா அந்த பகவானை நேரா பார்க்க முடியறது இல்லையே. ஏன்னா எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய பகவானை வெளியில எப்படி பார்க்க முடியும்? உள்ள எல்லவோ இருக்கார். அதனால பிரத்யட்சமா தெரிஞ்சிட முடியாது, பார்க்க முடியாது. சரி, அனுமானம் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாது. ஏன்னா இப்போ ஒரு பூனைய பார்த்தவருக்கு புலி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பித்துனா சொல்லி கொடுக்கலாம். பூனைய மாதிரியே தான் இருக்கும், ஆனா சரீரம் கொஞ்சம் பெருசா இருக்கும், நாலு காலும் அதே வாலுதான், முகமும் பெருசா இருக்கும். என்ன, பூனைனா மியாவ், புலினா கர்ஜனம் பண்ணும், ராஜாவாட்டமா இருக்கும், காட்டுல உலாத்தும் அப்படின்னு ஒரு புலியோடைய ஒரு பிக்சரை நம்மளுக்கு அவள் அவருடைய மனசுல பாவமா கொண்டு வந்துடலாம் பூனைய பார்த்தவா இருக்கு. அதே மாதிரி பகவான அனுமானம் பண்ணி கொடுத்துடலாமா? முடியாதே. ஒருத்தர் பகவானை பார்த்திருக்கு, பகவானுக்கு சாமியமா இருக்கக்கூடிய ஏதாவது விஷயம் பார்த்திருந்தா ஒரு கால் பகவான் அப்படி இருக்கலாம், இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பகவானுக்கு தான் சாமியம் இல்லையே. சர்வஜ்ஞன், சர்வ அந்தர்யாமி, சர்வேஸ்வரன், அவ்யாஜ கருணாமூர்த்தி, சர்வசக்தனா இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு எங்கேந்து சாமியம்? அதனால்தானே அவரை கூப்பிடுறார், ச ஏகா. சாமியம் இல்லையே, அவர் ஒருவர் தான், அவர் தான் எல்லாங்கையும் நிறைஞ்சிருக்கார். அவர் என்ன தரார் நம்மளுக்கு அப்படின்னா, மதியும் நலனும் தரார். மதினா ஞானம், நலம்னா பக்தி. இந்த ஞானமும் பக்தியும் அவர் தந்தார் தான் அவரை தெரிஞ்சுக்க முடியும், பகவானை உணரலாம். அந்த உணரணும் அப்படின்னா ஞானமும் பக்தியும் வேணும். இதுல எது முதல்ல வேணும் அப்படின்னா சாமான்யமான ஞானம். அந்த ஞானம் இருந்தாதான் பக்தியை தர முடியும். அது அந்த ஞானம் தான் பக்தியை தரும். அந்த பக்தி பண்ணி பண்ணி பண்ணி என்ன ஆகும்னா பரமமான பக்தி உண்டாகும். அந்த பரமமான பக்தியில அந்த பகவானை, அந்த ஞானத்தை, பிரம்மம்னா என்ன அப்படிங்கிற ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியும். அது சுலபமா கேட்டா கிடையாது. பகூனி ஜன்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்யதே. பல ஜென்மங்கள் இருக்கணும், கோட்டி ஜென்ம புண்ணிய சாதன சாதீலே. கோட்டி ஜென்மம் எடுத்தாதான் அந்த பகவானுடைய அருள் இருந்தாதான் அவரை தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய சாமர்த்தியம் எதுவுமே செல்லுபடி ஆகாது. ஒரு கையா அசங்கனா கூட பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தாதானே நடக்கும். அந்த ஜீவனமாக பகவான் உள்ள இருக்கிறதுனாலதானே, ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறதுனாலதானே எல்லாம் இந்த உலகமே இயங்கிறது. அப்ப அந்த பகவான், சர்வேஸ்வரனான பகவான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உணரலாம், அனுபூதி ஆல அவரை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பல ஜென்ம புண்ணியம், பகவானுடைய அருள், குரு அருள், திருவருள் எல்லாம் இருந்தாதான் அவரை தெரிஞ்சுக்க முடியும். அப்பேற்பட்ட பகவான் எதற்கு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். சர்வேஸ்வரன் சொல்லிக்கிறோம், மூல காரணமா இருக்கக்கூடிய பொருள் லோகத்துக்கு வந்து பிறக்க வேண்டின அவசியம் கிடையாதே. அவர் தானே நம்ம ஈஸ்வரன் சொல்றோம், பிறவற்றவன் அப்படிங்கறதுனால தானே அவருக்கு அஜன்னு பெயர், அஜன்னு கூப்பிடுறோமே. அப்பேற்பட்ட பகவான் எதற்கு இங்க உலகத்துல வந்து பிறக்கணும் அப்படின்னு கேட்டா, பகவத்கீதால பகவான் அர்ஜுனன்ட்ட சொல்ற, பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவசார்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. இப்ப உனக்கும் எனக்கும் பல ஜென்மம் முடிந்து போயிடுத்து, அதுக்கப்புறம் தான் இங்க நின்னு இருக்கோம். நீ பிறவி எடுத்திருக்காய், நான் அவதாரம் எடுத்திருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னார். இப்ப அர்ஜுனன் கேக்குறாரு, என்னப்பா இந்த பிறவி அவதாரம் அப்படிங்கறல பேர்ல வித்தியாசத்தினால என்ன டிஃபரெண்ட் ஆயிட போறது, நம்ம ரெண்டு பேருமே லோகத்துலதானே பிறந்திருக்கோம் அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நிச்சயமா அதுக்கு வித்தியாசம் உண்டு. பகவான் எடுக்கிற பிறவிக்கும் நம்ம எடுக்கிற பிறவிக்கும் வித்தியாசம் உண்டு. அவர் எடுத்தா அவதாரம், நம்ம எடுத்தா பிறவிதான். ஏன்னா நம்ம பிறவி எடுக்கிறோம் அப்படின்னா பூர்வ ஜென்ம கர்மானால பிராரப்தத்தினால எடுக்கிறோம் ஒரு ஜென்மம். பகவானுக்கு எங்கேந்து, அவர் தான் பிறவி அற்றவனாச்சே. அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் அப்படின்னு பிறப்பற்றவனா இருப்பிலும் பிறவி எடுக்கிறான். ஏன்னா ஒரு பெரிய கடல் சாகரம், அந்த சாகரத்துல ஒரு பெரிய மீன், பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கு, சுறா மீன் மாதிரி பெரிய மீன்கள்லாம் இருக்கு. அதே சாகரத்துலதான் பெரிய கப்பலும் ஓடும். அந்த கப்பலை பார்த்த மீன்கள்லாம் நினைச்சுக்குமா, ஓ இது நம்மளை விட பெரிய மீனா இருக்கே அப்படின்னு. ஏன்னா அவளுடைய உலகம் அந்த சாகரம் தானே, அந்த கடல் தானே. அந்த கடல்ல இன்னொரு பொருளை பார்த்தோம்னா பெருசா இருந்தா நம்மளை விட பெருசா இருக்கு, நம்ம இனம் தான் ஆனா பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோம். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த சின்ன அந்த மீன்கள் எல்லாம் நான் கரையே ஏறமாட்டேன், அப்படின்னு கிடக்கிறது அந்த ஜலத்துல. அதே இது கப்பல் நான் கரையேத்தியே தீருவேன்னு ஜலத்துல கிடக்கிறது. இதுதான் வித்தியாசம் பகவானுக்கும் நம்மளுக்கும் ஜீவன்களுக்கும். சம்சாரம் அப்படிங்கிற கடல்ல நம்ம பிறவி எடுத்து கரையேற மாட்டோம், கரையேறதுக்குண்டான வழியை தேடாம இருக்கோம். ஆனா பகவான் கீழே இறங்கி வந்து கப்பலாக இருந்து நம்மளே கைய பிடிச்சு கரையேத்துற. தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம், ராமா ராமா என்று தாண்டி விடலாம், கிருஷ்ணா கிருஷ்ணா என்று தாண்டி விடலாம். பகவானே கையப்பிடிச்சு ராம ராம ராம ராமா சொல்லி சொல்லி இந்த சம்சார கடலை தாண்டி விடலாம். அதுக்கு பகவான் வந்து அருள் புரிஞ்சாதானே. அதற்காக தான் பகவான் அவதாரம் எடுக்கிறார். அவதாரம் எடுத்தாரே ராஜா வட்டமா பெரிய மனிதன் ஆட்டமா கேட்டா கிடையாது. சம்சாரியோடைய சம்சாரியாக கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்துண்டு நம்மளோடைய இருந்து அவதாரம் எடுக்கணும்னா என்ன உத்தேசம் இருக்கும்? இதெல்லாம வேற காரணமே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லையே. கருணை தானே நம்மளை உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிறது தானே இருக்கணும். அப்போ அந்த பகவான் அவதாரம் எடுக்கிறதுனால சாதா மனுஷன் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா பகவான் அங்கேருந்து இறங்கி வரார் அப்படின்னா அது சர்வசக்தன் தான், சர்வஜன் தான். அந்த சர்வஜன் தான் கிருஷ்ணர். அவர் தான் பகவான். ஏன் அடிச்சு சொல்றேன் அப்படின்னா, ஒரு திரௌபதி எங்கேந்தோ கத்தரா கதர்றா காப்பாத்து அப்படின்னு, கிருஷ்ணர் எங்கேயோ இருக்கார், அவருக்கு எப்படி காதால கேட்டுதான் காப்பாத்தினாரா? கிடையாது, சர்வஜன் ஆனதுனாலதானே காப்பாத்தினார். அதே மாதிரி சர்வசக்தன் ஆனதுனாலதானே வஸ்திரங்களை கொடுத்து மானத்தை காப்பாத்துறார். அவர் என்ன கொட்டையில வஸ்திரம் எடுத்து ஒவ்வொரு வஸ்திரமாவா கொடுத்துட்டு இருந்தார்? கிடையாது, அனந்தமா வஸ்திரங்கள் வந்துட்டே இருந்தது. சங்கல்ப மாத்திரத்துல யமனுடைய வாயிலிருந்து குருவோடைய புத்திரன் எடுத்து குரு தட்சிணையா கொடுத்திருக்கார். கோவர்தன மலையை பிஞ்சு கையால தூக்கி இருக்கார் ஏழு நாள். இதெல்லாம் முடிஞ்சிடுமா சாதாரண மனிதருக்காக? அந்த பகவான் வைகுண்டாதிபதி கீழே இறங்கி வந்ததுனாலதானே இவ்வளவு லீலைகள் நடந்தது. அதனால சாக்ஷாத் பகவான் தான். அந்த அவதார ரூபங்களை பார்த்தோமானா அது அதை விட ஆச்சரியமா இருக்கு. ஜென்ம கர்மச்சமே திவ்யம். அவர் கர்ப்பவாசம் இருந்துட்டான, ஒரு மீன் பெற்றெடுத்துட்டா அந்த மீன் அவதாரம் வந்தது. ஒரு சிம்ஹத்தினுடைய சிம்ஹம் குட்டி போட்டுட்டா சிங்க அவதாரம் வந்தது. இல்லையே கர்ப்பவாசம் இல்லையே. அப்ப ராமகிருஷ்ணர்களோ கேட்டா அது அப்ராகிருதமான சரீரம் ஆச்சே. அப்போ அப்படி அந்த கருணையினால அவதாரம் பண்ற. அவதாரம் அப்படின்னாலே இந்த சங்கீதத்துல ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு உண்டு. ஆரோகணம்னா கீழேந்து மேல போகும், அவரோகணம்னா மேலேந்து கீழே வரும். பகவான் என்ன பண்றாருன்னா அவரோகணம் தான் பண்றார். அந்த வைகுண்டத்திலேந்து பூமிக்கு இறங்கி வரார். இறங்குதல் எதற்கு அப்படின்னா, குழந்தைய கை இக்குழந்தை வந்து எங்கேயாவது தத்தி தவறின்றிருந்து கீழே ஒரு பெரிய பொத்துல விழுந்து விடுத்து அப்படின்னா அம்மை எப்படி கீழே இறங்கி கையப்பிடிச்சு எழுப்பி விடுவா அல்லவா, அதே மாதிரி அந்த பகவான் இறங்கி வந்து அவதாரம் எடுத்து நம்மளை உத்தாரணம் பண்றார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. மனிதன் வந்து ஒரு பிறவி எடுக்கிறார் அப்படின்னா அது முடிஞ்சதும் திருப்பி வேற பிறவிதான். பிராரப்தத்தினால அப்படியே போயிட்டு இருக்கும். புண்ணியம் பண்ணிட்டோம் அப்படின்னா சொர்க்கலோகம் போவோம், பிணியம் க்ஷீணே புண்ணியம் மர்த்தியலோகே விசந்தி அப்படிங்கிற மாதிரி திருப்பி புண்ணியம் முடிஞ்சுடுச்சுனா திருப்பி மர்த்தியலோகம் வர வேண்டியதுதான். இப்படி சைக்கிள் போயிட்டே இருக்கும். ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை. எதற்கு பகவான் அவதாரம்? அந்த காரணம் அழகா பகவத்கீதால சொல்றார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை காப்பாத்துறதுக்காக தான் பகவான் அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னு. அது எப்படி தர்மத்தை காப்பாத்துறது அப்படின்னா, பரித்ராணாய சாதூனாம், சாதுக்களை காப்பாத்துறது. எப்படி விநாசாய ச துஷ்கிருதாம், துஷ்கிருதாம் அப்படின்னா தௌஷ்டியமான காரியத்தை பண்றவா, தானும் பண்ண மாட்டா மற்றவாளையும் பண்ண விடமாட்டா, அவாளை இல்லாம பண்றது. தர்மத்தை காப்பாத்துறதுன்னா ஒரு ட்ரஸ்ட் பண்ணி உருவாக்கியோ இல்லைனா நாலு பேருக்கு சொல்லி கொடுத்தோ பிரயோஜனம் கிடையாது. தர்மத்தை கடைபிடிக்கிறவாள உருவாக்குறது தான் தர்மத்தை காப்பாத்துறதுன்னு அர்த்தமாகுது. ராமர் அதுதானே காட்டி தந்தார், கற்பார் ராமபிரான் அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறாரே. சாரித்ரேனச்சகோ யுக்தா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நாரதர் ராமர் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்றார் அப்படின்னா அவர் தர்மத்தை கடைபிடிச்சார், கடைபிடிக்க வைத்தார். அவரை பார்த்து நாலு பேர் உருவாவாள். எப்பவும் ராமபிரான் அப்படி இருந்தார், எப்படி தர்மத்தை காப்பாத்தினார் இவ்வளோ கஷ்டங்கள்லையும் அப்படின்னு நம்மளுக்கு பூரிப்படையறோம் அப்படின்னா அந்த தர்மத்தினுடைய சத்தியத்தை காப்பாத்தினதுனாலதான். அதுதான் தர்ம ரக்ஷணம் அப்படிங்கறதே. அப்ப துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட பரிபாலனம் அப்படிங்கறதுக்காக பகவான் வரார். இதுதான் நோக்கமா கட்டா கிடையாது. துஷ்டர்களை சிக்ஷணம் பண்ணி சிஷ்டர்களை பரிபாலனம் பண்ணி என்ன பிரயோஜனம் அடைவோம் அப்படின்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்கு நான் வருவேன் யுகே யுகே அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கார். முதல்ல ஆயுதமே எடுக்காம ரிஷி ரூபமா செஞ்ச அவதாரம் தான் வியாச அவதாரம். பல அவதாரங்கள் எடுத்திருக்கார் பகவானே சொல்றார் பலஸ்ருதியில, நாலாவது அத்தியாயம் பலஸ்ருதியில, என்னுடைய அவதார ரகசியங்களை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு மறுஜன்மம் எடுக்க வேண்டிய அவசியமே வராது அப்படின்னு அந்த ரகசியத்தினுடைய அந்த அவதார ரகசியத்துக்கு அவ்வளவு பலன் பகவானுடைய அவதாரங்களை பார்க்கறது. ஏன்னா பகவத் தத்துவ ஞானம் தானே உயர்ந்தது, அதை விட வேற எந்த ஞானமும் இல்லையே. அப்ப உயர்ந்த ஞானத்தினுடைய பலஸ்ருதி மோட்சம் தானே இருக்கணும் சரியா சொன்னா. அப்படி அந்த வியாச பகவான் அப்படிங்கிறவர் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவே அவதாரம் எடுத்திருக்கார் பகவான் வியாச ரூபேன அப்படின்னு. தர்மத்துக்கு எப்படி நிலைநாட்டினார் அப்படின்னா தர்மத்தினுடைய பிரமாணம் எது, வேதம். அந்த வேதத்தை அத்தியாயன சௌகரியார்த்தம் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் அப்படின்னு பிரித்தார். மேலும் 18 புராணங்கள் மகாபாரதம் அப்படின்னு நிறைய சாஸ்திரங்களை வகுத்து தந்தார். வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அப்படின்னு. அதே மாதிரி ஹம்ச அவதாரம்னு எடுத்துட்டோம்னா பிரம்மதேவனுக்கு ஆத்ம ஜானம் உபதேசம் பண்றார், அது மட்டும்தான் அதனுடைய நோக்கமே. அந்த ஞானம் பெறத ஞானம் கிடைக்கிறது தானே லட்சியம். எல்லா தர்மமும் சொல்றோமே சத்தியம் அஹிம்சை பரோபகாரம் என்னெல்லாம் இருக்கோ அதனுடைய லட்சியம் எல்லாம் ஆத்ம ஜானம் தான். அந்த ஆத்ம ஜானத்தை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றதுக்காகவே ஹம்ச அவதாரம் அப்படின்னு அவதார காரணம். மேலும் அவதார காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். எப்ப அவதார காலம் அப்படின்னா எப்பெல்லாம் யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி, எப்பெல்லாம் தர்மம் குன்றி போகிறதோ. குருநாதர் சொல்லுவார் தர்மத்துக்கு அழிவில்லை, அதனாலதானே கிளானிர் பவதி பாரதன்னு பகவான் எடுக்கிறார். ஏன் நாஷோ பவதி பாரதன்னு எடுத்திருக்கலாமே அவருக்கு. நாஷம் எப்பெல்லாம் தர்மம் நாஷம் அழியறதோ அழிவு உண்டாவதோ அப்பெல்லாம் நான் தருவேன் அப்படின்னு இல்லை. தர்மம் எப்பெல்லாம் குறையறதோ கிளானிர் குன்றி போகிறதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன் தான் எடுத்திருக்கார். ஏன்னா தர்மம் என்னைக்கும் அழியாது, அதை காப்பாத்துறதனுடைய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா பகவான்ட. பகவான் அது கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருப்பார். அப்ப நம்ம இப்ப அனுபவிக்கிறோமே கலியுகத்துல எவ்வளவு அதர்மம் அட்டூழியம் நடந்துட்டு இருக்குன்னு கேட்டா இதெல்லாம் கிடையவே கிடையாது. தர்மம் இன்னைக்கும் இருக்கிறதுனாலதான் இப்பவும் நம்மளுடைய நாக்குல நாமம் வருது. இதை விட வேற என்ன தெளிவு வேணும், என்ன ப்ரூஃப் வேணும்? அந்த பகவானுடைய நாமம் சதா ஜபம் பண்ணிட்டு இருக்கோமே இப்பவும் மனசுல, பகவானுடைய குணங்களை கேட்கணும்னு மனசு ஏங்கறதே, அவனை பார்க்கணும்னு கண்ணு துடிக்கிறதே, அவருடைய கதையை கேட்கணும்னு காது ஏங்கிறது, வாய் சொல்றது, அவருக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு உடம்பு ஒத்துழைக்கிறது, எல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தினால தானே அந்த தர்மம் சத்தியமாக இப்பவும் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால தர்மத்துக்கு அழிவில்லைப்பா. தர்மத்துக்கு எப்பெல்லாம் ஒரு கஷ்டம் ஏற்படுறதோ குன்றி போகிறதோ அப்பெல்லாம் நான் வந்து அந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் அவதாரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோமானா, அவர் வந்து ஒரு மனித ரூபத்துல வந்திருக்கார், இல்லைனா ஒரு மீன் வடிவத்துல, கூர்ம வடிவத்துல, வாமனனாக இப்படி பல அவதாரம் எடுத்திருக்கார் அப்படிங்கறதுனால அவருடைய தன்மை கம்மி ஆயிடுமா கேட்டா கிடையாது. ஏன்னா ஆழ்வார் சொல்றாரு, ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து அப்படின்னு, சர்வசக்தன் ஆனந்த ஸ்வரூபி அவர் அவதாரம் எடுத்தார்னா இந்த அவதாரம் உடைய ரூபம் அவதார லட்சம் எல்லாமே ஆனந்தமாக தான் இருக்கும். எப்படி ஒரு ஜோதியிலேந்து ஒரு தீபத்திலேந்து இன்னொரு தீபம் கொளுத்தி நம்ம அந்த தீபத்தை ஏத்துறோமோ, அதுக்கு அந்த ரெண்டு தீபத்தை பார்த்தாச்சுன்னா ஒரே ஜோதி தான், ஒரு ஜோதியிலேந்து இன்னொரு ஜோதி படர்ந்தது அவ்வளவுதான். ஆனா ரெண்டும் ஒன்னு தானே. அதே மாதிரிதான் பகவான் வைகுண்டன், வைகுண்டாதிபதி அவர் அவதாரம் எடுக்கிறாருன்னா இந்த அத்தனை அவதாரமுமே வைகுண்டாதிபதி தான், அவன் தான் நாராயணன் தான், சாக்ஷாத் பகவான் தான், அதுல எந்த ஒரு தன்மை வித்தியாசமே இல்லை, ஒண்ணுதான் அப்படின்னு நம்மளுக்கு பிரமாணமா புரிஞ்சுக்க முடியறது. அகல் விளக்குலேருந்து எல்லா விளக்கும் வரி வரியா ஏத்தரத்தையும் எல்லாம் ஜோதி ஸ்வரூபமாக தானே தெரியறது. மனுஷன்னு எப்படி தோணும், ராமாயணத்திலேயே வாலி மாண்டு கிடக்கிறத தாரை வந்து சொல்றா, அது இந்த மனிதன் தான் அப்படின்னு சொல்றத, இது மனிதனா, என் குரங்கோளான என்னுடைய கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறது, வானரனான என்னுடைய கண்ணுக்கே இது மானுஷ்யமான ஒரு சக்தி நல்லவோ தெரியறதுன்னு எடுக்கிறார். மகாபாரதத்திலையும் பீஷ்மர் சொல்றார், ஸ்ரீ கிருஷ்ண பகவானை யாரெல்லாம் நரனாக நினைக்கிறாளோ அவெல்லாம் பிரேதம். சிசுபாலனை உத்தேசம் பண்ணி பேசுறார், அந்த சிசுபாலனை பார்த்தா தீர்த்தம் ஆடிட்டு தான் போனோம் அப்படின்னு, பாவிகளை பார்த்தா தீர்த்தம் ஆடி நம்ம அந்த பாவத்தை போக்கணுமே இல்லையோ, அதே மாதிரி பகவானை ஸ்ரீ கிருஷ்ணரை யாரெல்லாம் மனிதர்கள் அப்படின்னு சொல்றாளோ அவெல்லாம் பிரேதங்கள்னு பீஷ்மர் சொல்றார். அப்போ அப்பேற்பட்ட பகவான் அவதாரம் எடுத்திருக்காருன்னா அந்த ஜோதி தான், இந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போ எவ்வளவு அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு எண்ணிக்கை பார்த்தோம்னா, அதுக்கு அவதாரா சங்கேயா அசங்கியமான அவதாரங்கள், எண்ணில் அடங்காதவை அவருடைய அவதாரங்கள், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பகவானுக்கு அவதாரம் எடுத்திருக்காரு அப்படி எப்படி கணக்கு சொல்லிட முடியும், எல்லாம் பகவான் தானே. ஆனா அதுல 10 அவதாரங்கள் விசேஷம், ஆசையோட பகவான் எடுத்திருக்காரு 10 அவதாரங்கள். இந்த 10 அவதாரங்கள் எந்தெந்த யுகத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, 4 அவதாரங்கள் கிருதயுகத்துல எடுத்திருக்கார், மத்ஸ்ய கூர்ம வராஹ நிருசிம்ஹம் அப்படிங்கிறது. த்ரேதாயுகத்துல 3 அவதாரங்கள், வாமனன் பரசுராமர் ஸ்ரீராமர். துவாபர யுகத்துல 2 அவதாரங்கள், பலராமர் கிருஷ்ணர். கலியுகத்துல கல்கி என்று சொல்லப்படுறது. இந்த அவதாரங்களை இன்னும் சூக்ஷ்மமா பார்த்தோமானாலே பகவான் எந்தெந்த ரூபம் அவர் அவதாரமா எடுத்துக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம், தெரிஞ்சுக்க முடியும். மத்ஸ்ய அவதாரம், மத்ஸ்யம்னா வெள்ளத்துல ஜலத்துல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிர், அந்த உயிர்ல பகவான் வந்திருக்கார். வரா கூர்ம அவதாரம், கூர்மம்னா ஜலத்திலையும் இருக்கும் கரையிலையும் இருக்கும் வாழக்கூடிய ஒரு ஜீவி. அதுக்கப்புறம் வராகம் அப்படின்னா கரையில மட்டும்தான் இருக்கும், ஜலத்துக்கு போகாது, அப்படி ஒரு ஜீவனை எடுத்திருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நரசிம்மரா இருக்கார், நரனும் சிம்மமும், மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை அப்படின்னு ஒரு அவதாரத்தை எடுத்தார். வாமனன் ஒரு டார்ஃபிசமா சின்ன வடிவம் எடுத்திருந்தார், ரொம்ப கடினமாக உழைக்க கூடினவன், நல்ல திருடகாத்திரமா இருக்கக்கூடிய சரீரத்தோட பரசுராமர் கோடாலியின் வைத்துண்டு அவதாரம் எடுத்த, தர்மத்தை காப்பாற்றக்கூடிய பரிஷ்கிருதமான ஒரு மனிதனுடைய, ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு உத்தம உதாரணமாக ஸ்ரீராமராக வில்லை ஏந்திண்டு ராமராக அவதாரம் எடுத்தார். மேலும் நன்கு உழைக்கணும் அப்படிங்கறது காட்டுறதுக்காகவே ஒரு கலப்பையும் எடுத்துங்க பலராமர் வந்தார். அமானுஷிகனான பல லீலைகள் பண்றதுக்கு பகவான் தான் அப்படின்னு காட்டுறதுக்காகவே ஸ்ரீகிருஷ்ணர். மேலும் கல்கியும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு கல்கி அவதாரமும் வர, இப்படி இதெல்லாமே நம்மளுக்கு தன்னோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப சுலபமா நம்மளுக்கு சாதிருஷ்யப்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவன்கள் தானே இது, மனிதனாகட்டும் மீனாகட்டும் கூர்மமாகட்டும் வராகமாகட்டும், இதுலயும் பகவான் இருக்கார், எல்லாங்கையும் பகவான் இருக்கார் காட்டுறதுக்கு தானே அவர் இப்படி ஒரு பிடிச்சு ஆசையோட எடுத்திருக்கார் அப்படிங்கறது தெரியறது நன்னா. அந்த 10 அவதாரங்களுக்குமே அழகான ஒரு அர்த்தம், ஏன்னா பிரணவம் சேர்த்து நாராயணாய நமஹா. பிரணவம் அப்படின்னா ஆ உ மா அப்படிங்கறது 3 அக்ஷரங்கள், நாராயணாய அப்படின்னா 5 அக்ஷரம், நமஹா அப்படின்னா 2, 5, 3, 2, 10, அப்படி 10 அவதாரங்கள் முக்கியமா எடுத்திருக்கோம். இந்த அவதாரங்கள் எப்படி பகவான் எடுக்கிறார், தர்மத்தை எப்படி காப்பாத்தினார், எப்படி பக்தர்களை உத்தாரணம் பண்ணினார், பக்தியை ஊட்டினார், ஞானத்தை ஊட்டினார் அப்படிங்கிற விசேஷமான சரித்திரங்கள், லீலைகள், அதனுடைய சூக்ஷ்ம அர்த்தங்கள் இந்த மார்கழி மாதம் பகவானுடைய கிருப்பையினால அனுபவிக்க போறோம். தசாவதார மகிமைகளை கேட்டு பக்தி பெருகி அந்த பகவான் சரணாகதி அடையும்படியான ஒரு நிலைமை, அந்த உயர்வு தந்து அருள் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா. சத்தி பிரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாஃ. கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யஃ பிருத்வீ சஸ்யசாலினீ, தேசோயம் க்ஷோபரஹிதஃ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஃ. அபுத்ராஃ புத்ரிணஃ சந்து புத்ரிணாஃ சந்து பௌத்ரிணஃ. அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம். ஷ்ருண்வன் நாராயணம் பக்த்யா யஃ பாதம் பதமேவ வா, ஸ யாதி ப்ரஹ்மணஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ, த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ, த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ, த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனா வா ப்ரகிருதிஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.